రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామర మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుక్మ వ్యామోహతస్థితరాయ ఘనాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య త్రయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదయ స్థనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మతన్మయానాం ఆద్యస్య న కులపతేర్ముకులాభిరామం శ్రీమత్కదంగ్రీయుగరం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులసేకర యోగివాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమణిం ప్రణతోస్మి నిత్యం மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலனைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி புரியும் பெருமானை எப்பொழுதும் பேசு வண்டினம் உடலும் சோலை மயிலினமாலும் சோலை குண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னா வெண்டர்வாயின் துண்டம் சோற்றை விளக்கி நாய்க்கிருமி நீரே தொண்டடி புரியார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில் 14வது பாடல் வண்டினம் முடலும் சோலை அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இப்போது நாம் பார்க்கிறோம். தொண்டடி புரியாழ்வார் லோகத்துக்காக நல்லது செய்யணுவதற்காக பரவோபதேசம் செஞ்சு உலகத்தை எல்லாம் திருப்ப வேணுங்கிறதுக்காக அவர் பிரயாசப்பட்டார். இந்த சம்சாரிகளை பார்த்து அவளுக்கு உபதேசம் பண்ணி பார்த்தார். ஆனா இந்த சம்சாரிகளும் கேட்கிறதா இல்லை, உண்டியே உடையேன்னு அவர்கள் லௌகிகமான விஷயங்கள்ல அதிகமான ஆசையை காமிச்சுண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நமக்கு தாமே சொல்லிக் கொள்ற மாதிரி அவர்களுக்கு ஒரு நன்மையே செய்யணும்ன்றதுக்காக சென்ற அந்த பாசுரத்துல உபதேசம் பண்ணி பார்த்தார். இப்படி எத்தனையோ விதமாக அவர் சொல்லி பார்த்தாலும் இந்த சம்சாரிகளோ பகவத் விஷயத்துல ஈடுபாட்ட காமிக்க காணும். அதனால அவருக்கு மனசுல ஒரு சலிப்பு ஏற்பட்டது, வெறுப்பு ஏற்பட்டது. இத்தனை நாள் அவளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணோம், அப்போ அப்போ மனசோ கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டம் தீரணும்னா என்ன பண்றது? இது எப்படி இருக்குன்னா, ஆழ்வாருடைய நிலைமை ரொம்பவும் வாய் கசப்பா இருக்கிறவாளுக்கு அந்த வாய் கசப்பு போவதற்காக பழைய நாள்ல கற்பூர கட்டிய வாயில போட்டு போலாம். ஆக அவர்களோட்டை சகவாசத்தால் வந்த கிளேசம் தீர கற்பூர நிகரத்தை வாயிலே இடுவாரை போலே அப்படின்னு வியாக்கியானம். அப்படி கற்பூர கட்டிய வாயில போட்டு அந்த கசப்பு அதை போக்கடிச்சுக்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தை நினைச்சு பார்ப்போம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய அந்த இனிமை அதை அனுபவிக்க வேண்டாமா? இந்த ஸ்ரீரங்க கஷேத்திர விஷயத்துல ஆதரவு இல்லாம இவாள் இருக்காளே அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். இதுவரையில் பரோபதேசம் பண்ண ஆழ்வார் இந்த பாசுரத்துல தமக்கு தானே ஒரு அனுபவம், ஸ்ரீரங்க கஷேத்திரம் எப்பேற்பட்டது அப்படின்னு அதை நினைச்சு பார்த்து அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி அனுபவிச்ச இந்த பாசுரத்தை நாம் பார்க்கும்போது, தான் அனுபவிக்கிறார் அத்தோடு இல்லாமல் இத்தனாளுக்கு உபதேசம் செய்கிற மாதிரியும் இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. என்ன, தானும் அனுபவிக்கிறார், ஒருவேளை இது யாரா கேட்டா திருந்தினா திரும்பட்டுமே அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு. நம்முடைய பூர்வர்கள் சொன்னார்கள், சத்துக்கள் அனுபவ ஞானம் பிறர்க்கு கர்த்தவியமாக கணவதிரே அப்படின்னு சொன்னார். அதாவது நல்லவா இருக்கா பெரியவா சாது ஜான்கள், அவ வந்து அனுபவிச்சு அவ அனுபவத்தின் மூலமாக எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் நம்ம பெரியவர் அவர் சொல்றார், அவர் அனுபவத்தில் சொல்றார், நாம கூட கடைபிடிக்கலாமே தோம் மத்தவா இருக்கு. ஆக இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய இனிமையை நாம் பேசினோமானால் அதை கேட்கிறவாள் யாராவது மனம் திரும்பி ஆஹா இப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடின க்ஷேத்திரமானது அப்படின்னு திருந்தலாம் இல்லையோ அப்படின்ற எண்ணமும் ஆழ்வாருக்கு இருக்கான். அந்த நிலைமையில அழகாக இந்த பாசுரத்தை பாடுகிறார் ஆழ்வார். வண்டினம் உரலும் சோலை, ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னா வண்டு இனம், இந்த வண்டுகளுடைய அந்த கூட்டங்கள் முரலும் சோலை, வண்டுகள் முரல்கின்றன, அதாவது ரீங்காரம் இடுகின்றன. அப்படி எங்க பார்த்தாலும் வண்டுகள் ரீங்காரம் விட்டுக் கொண்டு இருக்கிற சோலைகள் உத்தியான மரங்கள் நிறைய இருக்கு ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இது ஆழ்வார் கால ஸ்ரீரங்க அனுபவம். மயில் இனம், அது மாத்திரம் இல்ல, மயில்களுடைய அந்த கூட்டங்கள் ஆளும் சோலை, ஆளும் நர்த்தனம் பண்றது, மயில்கள்னா நர்த்தனம் செஞ்சின்றிருக்க சோலைகளை உடையது இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். மீது அணவும் சோலை, மேகங்கள் மேலே வந்து அப்படியே அணைச்சின்ற மாதிரி ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தின் மேல மேகங்கள் தென்படுகின்றன. அப்பேற்பட்ட மேகங்கள்லாம் அணைந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியானவனங்களோடு கூடியதாக இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்கு. குயில் இனம் கூவும் சோலை, இந்த குயில்களுடைய கூட்டங்கள் சோலை, ஒரு குயில் நூறு குயில மாவா மாதிரி ஒன்றை பார்த்து மற்றொன்று அழைக்கிறார் போலே சோலைகளை கஷேத்திரம். அது மாத்திரமில்ல, அன்போடு அமரும் சோலை, அண்டர்னா கதைகள், அவளுக்கு கோன்னா அதிபதி, ஆக தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான சர்வேஸ்வரன் சொல்லலாம். அண்டர்னா நித்திய சூரிகளை சொன்னோமானால் நாயகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அமரும் சோலை, அவன் நித்தியவாசம் பண்ணும்படியான சோலைகளை உடையதாக இருக்கு ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கர திரு அரங்கம் என்ன வாய் திறந்து சொல்லாம இருக்காரு. அப்படி சொல்லாத திரு அரங்கம் ஸ்ரீரங்கம்னு வாயான சொல்லாத துளி கூட நன்றியே இல்லை. இந்த மூர்க்கர்கள் இந்த துஷ்டர்கள் பாய்ந்து உண்ணும் சோற்றை மேல விழுந்து சாப்பிடுவதிலேயே குறியாக இருக்கக்கூடிய அந்த மூர்க்கர்கள் சாப்பிடும் அந்த சோற்றை விளக்கி அவர்கள் சாப்பிடாதபடி விளக்கி வச்சு நாய்க்கு இடுமினே, நீங்கள் அந்த சாப்பாட்டை அந்த சோற்றை முடுங்கள் அப்படின்ற இந்த பாசுரத்துல துண்டரதிப்புரி ஆழ்வார். ஆழ்வார் இந்த மாதிரி பேசுறாருன்னா மனம் கசந்து பேசுறார், சுத்து பேசுறார். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை ஸ்ரீரங்கம்னு வாய் திறந்து சொன்னா எவ்வளவு நல்லது. பூர்வாச்சாரியால் அவள் தினப்படி தைனந்தன கிருத்தியத்துல தினப்படி செய்ய வேண்டும் அந்த ஆச்சரிக்க வேண்டியதான அந்த நடைமுறையில கொட்டாவி வந்தா கூட ரங்க ரங்க அப்படி சொல்ற வழக்கத்தை வச்சிருக்காரு. இப்பவும் பெரியவாள்லாம் கொட்டாவி விட்ட உடனே வாய் கிட்ட வந்து வலது கைய அந்த வாய் அப்படியே கையால அப்படி மூடிகிற மாதிரி அந்த கையை அப்படி வச்சுட்டு அந்த கையை அப்படியே காது கிட்ட வலது காதில் அப்படி தொடர மாதிரி ரங்கரங்கா ரங்கரங்கான்னு சொல்றது வழக்கம். இது சிஷ்டாச்சாரம். இந்த சமயா பிரமாணம் வேதாஷ்யான் அபஸ்தம்ப தர்ம சூத்திரம் சொல்ற தர்மம் தெரிஞ்ச பெரியவாருடைய ஆச்சரணம் எல்லாம் அவ கடைபிடிக்கிறத நமக்கு பிரமாணமாக அமைஞ்சிருக்கு. ஆக எத்தியது ஆச்சரத பெரியவாள் ஆச்சரணம் பண்றத பெரியவா கடைபிடிக்கிறத நாம அதை பார்த்து பண்றோம். ஆனபடினால எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில ஸ்ரீரங்கம்ன்ற அந்த கஷேத்திரம் இந்த பூர்வமாக இங்க இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த சிறந்த கஷேத்திரத்தை வேண்டாம அது எப்பேற்பட்ட இடம் பண்டினம் முரலும் சோலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது இந்த வண்டுகள் ஒன்று ஒரு வண்டு இல்லையா எத்தனையோ வண்டுகள் வண்டு கூட்டங்கள் இந்த வண்டுகையும் சந்தோஷமா ரீங்காரம் இடுகின்றனவா. இது எப்படி இருக்குன்னா இந்த குற்றாலம் மாதிரி இருக்கு நீர்வீழ்ச்சி அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிற இடத்துல அல்லது ஒரு நதி ஆகும் தனக்காவேரி மாதிரி இருக்கிற இடங்கள் அப்ப ஏற்பட்ட இடங்கள்ல நதி பிரவாகத்துல தீர்த்தாம ஆடுறவா சேர்ந்து அவ தீர்த்தமான இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய உத்யான சோழிகள்ல மரங்கள் செடிகள் இருக்கிற அப்படின்னால அதுல நிறைய புஷ்பங்கள் பூத்து இருக்கிற அப்படின்னா அந்த பூவில் இருக்க தேன்களை எல்லாம் சாப்பிடறதுக்காக அந்த தேன் அப்படியே வெள்ளம் விட்டு வருது. வண்டு கூட்டம் கூட்டமாக அந்த தேனை சாப்பிடுறதுக்காக வரைச்ச அப்படி சத்தம் போட்டு வரதாம் ரீங்காரம் விட்டுன்னு வரதாம். அதனால இங்க வர்ணிக்கிறது வண்டினம் முரலும் சோலை அப்படின்ற திருமாலிரின் சோலை விதிதேசத்துல கள்ளழகர் தேவஸ்தானம் அந்த எம்பெருமான் சுந்தரபாகுன்னு அழைக்கப்படுபவர். இந்த சுந்தரபாகு பேர்ல சுந்தரபாகு ஸ்தவம்னு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார் பராசரப்பட்டர். அதுல ஒரு ஸ்லோகத்துல திருமாலிரின் சோலையில எங்க பார்த்தாலும் நிறைய செடிகொடிகள் நிறைய புஷ்பங்கள் பூத்திருக்கு அதில் நிறைய தேன் இருக்கு. அந்த தேன் அப்படியே கீழே வழிஞ்சு விழறதான் வழிஞ்சு விழிச்ச பாறைகள் மேல பட்டு அப்படியே வந்து இருக்குச்ச மான்கள்லாம் அந்த தேனை வந்து நாக்கால் நக்கி சாப்பிட்டு இருக்கான் அப்படி இயற்கை வர்ணனை அந்த மாதிரி வர்ணிக்கிறார். அந்த திவிதேசத்தை சொல்லச்ச பராசரப்பட்டர் இது குலத்தாழ்வான் குலத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்துல அழகாக அனுபவிக்கிறார். அந்த மாதிரி இங்க ரொம்ப அழகாக இந்த வண்டினம் முரல்கின்றன அப்படி சொல்ற ஏன்னா இந்த வண்டுகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கழுத்து வரையில் நிறைய மதுபானம் பண்ணிடுதான் இங்க நிறைய இந்த சோலைகள்ல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்ல இருக்கிற தேனை பருகிவிட்டு அப்படி இருந்த இடத்த எடுக்க முடியாமையும் அப்படி இப்படி சுத்தி வருது. ஆக வழக்கமான சப்தமும் செய்ய முடியாமல் இந்த வண்டினங்கள்லாம் அப்படியே ரீங்காரம் அடிகின்றனவா. இது எப்படி இருக்குன்னார் முக்தர் திரள் திரளாக பகவத் அனுபவம் பண்ணி போக்கு வீடாக சமதானம் பண்ணி கழிக்குமா போலே இவ்வூரில் பெரியக்குகளுக்கும் கூட கழித்து வர்த்திக்கும் என்கை அப்படின்னு வியாக்கியானம். ஸ்ரீவைகுண்டத்துல முக்தர்கள் எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாகவா ஏதத் சமதா என்னாஸ்தே அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னா அப்படின்னு அவ சமாதானம் பண்ணி அவ சந்தோஷத்தை அடையிற மாதிரி இங்க பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல வண்டுகள் எல்லாம் மதுபானம் பண்ணி ரீங்காரம் செய்வது இருப்பதா இருக்கிறதா. வண்டினம் முரலும் சோலை அப்படின்னு இந்த அழகாக ஆழ்வார் வர்ணிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, பிருங்கி காயத்தி ஹம்சத்தால் அநிபுத்தம் தப்புஷ்ணதி கோகிலாப்பியுத்காயத்யத வல்லி தல்லஜ முகாத் ஆஸ்ரம் மதுஸ்யந்தியதே நிஸ்பந்தஸ்திமிதாஹ குரங்க ததய சீதம் சிலா சைகதம் சாயாங்கே கில யத்ர சுந்தரபுஜஹ தஸ்மின் வனக்ஷ்மாதரே. சுந்தரபாகுஸ்தவத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. வண்டுகள் இந்த திருமாலிருஞ்சோலை மலையில அப்படியே சப்தம் போடுறதுதான், முரழ்கின்றனவா. அப்படி ஹம்ச கதியாக நடந்து அது தாளமாகவும் இந்த வண்டுகள்லாம் முரள்வது சங்கீதமாகவும் தென்படுறதாம். இந்த வண்டுகள்லாம் முரள்வதை பார்த்து குயில்கள்லாம் அதுவும் தன் பங்குக்கு கூவுறதாம். காதுக்கு இனிதான இந்த பாட்டினால அதை கேட்டு ஆனந்தத்தோட ஆனந்த கண்ணீர் உண்டாகும் இல்லையோ, அந்த மாதிரி அந்த திருமாலிருஞ்சோல மலையில எத்தனையோ கொடிகள் அந்த சிறந்த அந்த கொடிகளிலே இருந்து மகரந்தம் கீழே அப்படியே விழதாம். அது கண்ணீரை ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி இருக்கான். அது குரங்க ததையா நிஷ்யந்த ஸ்திமிதாஹா, அதாவது ரொம்ப என்ன பாட்டு பாடினா என்ன பாடுற அப்படின்ட்டு சில பேர் திகைச்சு பாக்குறது உண்டு. அந்த மாதிரி உயர்ந்த பாட்டை கேட்டு திகைத்து போய் இருக்கிற மாதிரி நிஷ்பந்த ஸ்திமித அப்படின்ற ரெண்டு பதம். நிஷ்பந்தம்னா உடம்பையே அசைக்காம இருக்கிற நிலைமை, கரச்சரணாதி அவயவங்களை எல்லாம் அசைக்காமல் இருக்கிறது, அது சம்ஸ்கிருதத்துல நிஷ்பந்தத்துவம். அதே மாதிரி ஸ்திமிதத்துவம், அதாவது இமை கொட்டாமல் இருக்கிறது. அந்த மாதிரி குரங்க ததையா மான் கூட்டங்கள்லாம் ஆறு பார்த்து இருக்காங்க. சிலா சைகதம் சீதம், திருமாலிருஞ்சோல மலையில இருக்கிற அந்த கற்கள் கீழே தென்படுற அந்த மணல்கள் அப்படியே நீரை பெருக்கி குளிர்ச்சி பெற்று விளங்குகின்றனவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையின் வர்ணிக்கிறார் ஆழ்வான். ஆக அந்த மாதிரி இங்க பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல வண்டினம் முரலும் சோலை, வண்டுகள்லாம் முரல்கின்றன சப்திக்கின்றன. பொதுவாக வண்டுகள் சப்திக்கிற விஷயத்த சில திவி தேசங்கள் விஷயத்துல ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள்ல வர்ணிக்கிறார். அதாவது திருநறையூர் திவி தேசம் நாச்சியார் கோயில், இந்த திருநையூர் திவி தேசத்தில் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாளே நறையூர் நம்பின்ற திருநாமத்தோடு கூடிய பெருமாளே ஆச்சாரியனாக இருந்து ஆழ்வாருக்கு சமாசுரயணம் பண்ணார் திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்பேற்பட்ட இடம் இந்த நாச்சியார் கோயில்ல இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக திருமங்கை ஆழ்வார் அந்த திவி தேசத்துக்கு வந்தார். அந்த பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் அந்த ஊர் நிலைமையை வர்ணிக்கிச்ச, இந்த ஊர்ல எத்தனையோ சோலைகள் இருக்கு, அந்த சோலைகள்ல நிறைய மயில்கள் புள்ளிகளை உடைய அந்த மயில்கள் நடனமாடுகின்றன, அதே மாதிரி வாசனையோடு கூடி இருக்கிற நல்லா மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிட்டு வண்டுகள்லாம் முரல்கின்றன அப்படின்னு அந்த ஊரை வர்ணிக்கிச்ச வர்ணிக்கிறார். உரியார் வெண்ணையுண்டு உரலோடும் கட்டுண்டு விரியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றானூர் புரியார் மஞ்சை பூம்பொழில் தோறும் நடமாட நறுநான் மலர்மேல் வண்டிசை பாடும் நறையூரே. இது திருவங்கை ஆழ்வார் பாசுரம், பெரிய திருமொழியில் இருக்கிற பாசுரம். உரியரை சேமித்து வச்சிருக்கிற வெண்ணையை சாப்பிட்டுட்டு தாயார் பார்த்துட்டா, அதனால உரலோடு பிள்ளையை கட்டிட்டா கிருஷ்ணனை. அப்படி கட்டுண்டு கிடந்தான் அவன். வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றானூர். வாசனையோடு கூடின கூந்தலை உடைய நட்பெண்ணை பிராட்டியை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அடக்க முடியாத ஏழு எருதுகளை அடக்கி ஆண்டான் ஸ்ரீகிருஷ்ணன். அதையும் சொன்னார் ஆழ்வார். அப்பேற்பட்ட பெருமாள், அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ண பெருமாள் இந்த திருநறையூர்ல சேவை சாதிக்கிறார். பொறியார் மஞ்சை புள்ளிகளோடு கூடின அந்த மஞ்சைன மயில்கள், பூம்பொழில் தோறும் நடமாட அந்த பூஞ்சோலைகள்ல எங்க பார்த்தாலும் நடனமாடிருக்கு. நறுநான் மலர் மேல் வண்டிசை பாடும் நறையூரே. வாசனையோடு கூடி அப்போது அலர்ந்த தாமரை பூக்களிலே இருக்கிற தேனை ஆஸ்வாதனம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வண்டுகள்லாம் இசை பாடுகின்றனவாம். அப்பேற்பட்ட திருநறையூர் என்கிற திவிதேசம் அப்படின்னு இந்த ஊரை அழகாக ஆழ்வார் வர்ணிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதே மாதிரி திருநாங்கூர் திவிதேசம், அங்கு அரிமேய விண்ணகரம்னு ஒரு திவிதேசம். அந்த அரிமேய விண்ணகரம் திவிதேசத்துக்கு எழுந்தருளிய திருமங்கை ஆழ்வார், கண்டவர்தம் மனம் மகிழ மாபலி தன் வேள்வி கடவில் மிகு சிறுகுரலாகி மூவடியன் இறந்திட்டு அண்டமும் இம்மலை கடலும் அவரைகளும் எதலாம் அளந்த வீரான் அமருமிடம் வளங்கொள் பொய்லயலே அண்டமுரு முழவொலியும் வண்டினங்கள் ஒலியும் அருமறையின் ஒலியும் மடவார் சிலம்பின் ஒலியும் அண்டமுறும் அலை கடலின் ஒலி திகழு நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நஞ்சே. திருநாங்கூர் திருப்பதியை சார்ந்த அரிமேய விண்ணகரம் அந்த திவிதேசத்தை பார்த்து மனசே நீ நஞ்சே நீ வணங்கு அப்படின்னு அந்த திவிதேசத்தை வணங்கு, அங்கே எழுந்தொழு இருக்க பெருமாளை வணங்குன்னு அழ்வார் அழகாக பாசுரம் விடுறார். ஒரு கால விசேஷத்துல பாமனனாக அவதாரம் பண்ணி அந்த பலிச்சக்கரவர்த்தியினுடைய அவன் செய்ய யாகம் செஞ்சிருக்க இடத்துக்கு போய் சின்ன உருவம் தாங்கி குரலாய் சின்ன உருவம் தாங்கி போய் மூணடி மண் கேட்ட அந்த பெருமான், அவன் தானம் பண்ண உடனே அப்படியே கரே நிபதித்தே தோயே வாமனோ அபூத் அவாமனா அப்படின்ற நிலைமையில திருவிக்கிறவனாக அவன் மாறி பெரிய உரு தாங்கி உலகத்தையெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தான். விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படி வேதம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அளந்த பிரான் அமர்மிடம், அவன் நித்தியவாசம் பண்ற இடம் எதுன்னா இந்த அரிமேய விண்ணகரம் திவிதேசம். இந்த திவிதேசம் எப்படி இருக்குன்னா வண்டினங்கள் ஒலியும், எங்க பார்த்தாலும் கோஷங்கள், வண்டுகள் முரல்கின்றன, வேத பாராயணம் எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கான், அருமறையின் ஒலியும் மடவார் சிலம்பின் ஒலியும், பெண்கள் சிலம்ப கட்சி நர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளாம், அந்த ஓசை வேறையும் அது வேற கேட்கறது, அண்டமுறும் அது மொத்தம் இந்த மூணு கோஷமும் சேர்ந்து அண்டமுறும் விண்ணை எட்டுகின்றதாம், அலை கடலின் ஒலி திகழ் நாங்கூர், இது சமுத்திரத்துல அந்த சமுத்திர சப்தம் மாதிரி அலை அலை வர சமயத்தில் ஏற்படுகிற சப்தம் மாதிரி அப்பேற்பட்ட கோஷத்தோடு கூடின ஒரு திகிதேசமாக திகழ்கிறது இந்த அரிமேய விண்ணகரம்னு வர்ணிக்கிச்சு. அந்த பாசுரத்துல கூட வண்டுகள் ரீங்காரம் விடுவதை அழகாக ஆழ்வார் வர்ணிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வானூரார் அவரை வரிமையால் நலியும் மரிகரல் இளங்கயர் கோனை வானுசேர் சரத்தால் பரங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன் கானுராமயிலின் கரங்கள் என்றார் கடமுகில் முரசனின் ரதிர தெனுலா வரிவண்டி தேனிலா வரிவண்டின் இசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றே. திருக்கண்ணங்குடி திவிதேசத்துக்கு எழுந்தொழினார் திருமங்கை ஆழ்வார். அந்த திவிதேசத்தை வர்ணிக்கிச்ச, தேனுலா வரிவண்டின் இசை முரலும், தேனை ஆஸ்வாதனம் பண்ணிட்டு சாப்பிட்டு ரேகைகளோடு கூடின இந்த வண்டுகள்லாம் முரல்கின்றன இந்த திவிதேசத்துல அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆக இந்த பெருமாள் ஒரு கால விசேஷத்தை ராமனாக அவதாரம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய 10 தலைகளும் பனங்காய் கீழே விழுற மாதிரி கீழே தன் விழும்படி தன் வில்லால வளைச்சு அந்த சக்கரவர்த்தி திருமகந்திருக்கக்கூடிய நித்திவாசம் பண்ணக்கூடிய திவிதேசம் இது. மயில்கள்லாம் இங்க வந்து காணுதலா மயிலின் கணங்கள் நின்றாட மயில்கள்லாம் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு இந்த திவிதேசத்துல. கனமுகில் முரச நின்ற வீர எங்க பார்த்தாலும் ஆகாசத்துல மேகங்கள் இடி முழக்கம் வண்டுகள் இன்னிசை பாடுற மாதிரி முரல்கின்றன. அப்பேற்பட்ட திருக்கண்ணங்குடி அப்படின்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஆக இப்படி ஆழ்வார்கள் வண்டுகள் சில திவிதேசங்கள்ல ரீங்காரம் இடுற அந்த வார்த்தைய சில பாசுரங்கள்ல சொல்லி இருக்கிறபடினால அது தொண்டைபுரி ஆழ்வாரும் புரோக வைகுண்டமான ஸ்ரீரங்க கஷேத்திர விஷயத்துல வண்டினம் முரலும் சோலை அப்படின்னு வர்ணிக்கிறார். மயிலினம் ஆளும் சோலை அது மாத்திரம் இல்ல, இந்த வண்டுகளுடைய இந்த துவனியை கேட்ட உடனே இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த சோலைகளுடைய அந்த பசுமையையும் பார்த்து ஏதோ மழைக்காலம் முதிர்த்து ஆக மழைக்காலத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் மாதிரி நினைச்சுண்டு ஓஹோ எதிர மேகம் தென்படுறது நினைச்சுண்டு மயில்கள்லாம் அப்படியே நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுடுறதாம். மயிலினாலும் சோலை அப்படின்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஆக வண்டுகோடைய அந்த ஒலியை கேட்டு அந்த சோலையினுடைய அந்த பசுமையையும் பார்த்து மழை காலத்துல மேகங்கள் வந்து விட்டதாக நினைச்சு சந்தோஷப்பட்டு கூட்டம் கூட்டமாக மயில்கள்லாம் கவரப்போ நர்த்தனம் ஆடுகின்றனவா. ஆளும் அப்படின்றது மயில் இனம் ஆளும் சோலை, ஆளு ஆடுதல் ஒரு அர்த்தம், சந்தோஷ அடைஞ்சி இருத்தல் இன்னொரு அர்த்தம், ரெண்டு விதமான அர்த்தம். மயிலினம் ஆளும் சோலை அப்படின்றார். ஆக இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சோலைகள்ல வண்டுகள் முரல்கின்றன, நர்த்தனம் செய்கின்றன. கொண்டல் மீதனவும் சோலை. அடுத்ததாக இந்த திருமாலை பிரபந்தத்துல இந்த பாசுரத்துல இருக்கிற அடுத்த வரி கொண்டல் மீது அணவும் சோலை அப்படின்றார் ஆழ்வார். இந்த வண்டுகளுடைய அந்த சப்தத்தை கேட்டுட்டு அந்த ரீங்காரத்தை கேட்டுட்டு அதே மாதிரி அந்த சோலை ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் இருக்கிற அந்த சோலைகளுடைய அந்த பரப்பு அந்த வைசால்யம் அந்த விசாலமா எங்க பார்த்தாலும் சோலைகள் இருக்கிற அந்த அழகையும் பார்த்து அந்த பசுமையையும் பார்த்து மேகங்கள் என்ன பண்றதா இந்த ஸ்ரீரங்கத்தையே ஒரு சமுத்திரம் மாதிரி நினைச்சுண்டு ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரின்னு ஆழ்வார் ஆண்டாள் சொன்ன மாதிரி இந்த சோலைகள் மேல அப்படியே படிஞ்சு இருந்து அதபடியே அணைச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இது உள்ளே கீழேந்து அப்படியே அந்த ஜலபாகத்தை எடுத்துக்கலாமோ அப்படின்ற எண்ணத்துல இந்த மேகங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த சோலைகள் மேல அப்படியே படிஞ்சு இருக்கான். இத எப்படி இருக்குன்னார், மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாய்ச்சா மாதிரி இருக்குன்னா பூர்வாச்சாரியார். பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன் மலை அடைவது அது கருமமே. திருவாய்மொழி 2:10 திருமொழியில இருக்கிற இந்த பாசுரம் திருமாலிருஞ்சோலை மலையை நினைச்ச உடனேயே மயல் மிகு பொழில் சூழ்ன்ற நம்மாழ்வார். அதாவது திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த சோலைகள்லாம் அப்படியே பார்க்கிறவா அத்தனை பேரையும் மயங்க வைக்கிறதால் ஆக திருமாலிருஞ்சோலையை பத்தி வர்ணிக்கிச்ச நம்மாழ்வார் அந்த சோலை அழக வர்ணிச்சு அது மயங்க வைப்பதாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இந்த சோலைகள் அந்த நிலைமையில் இருக்கிறபடியினால தொண்டைபுரி ஆழ்வார் அந்த மாதிரி சொல்றார். ஆக இத்தோடு நிக்கல, இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒன்னா ஒண்ணு மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு அழகான சன்னிவேசம்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார். அது மாத்திரமில்ல, குயிலினம் கூவும் சோலை, இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கிற இந்த சோலைகள்ல குயில்கள் அங்கெங்கே இருக்கின்றனவாம். அந்த குயில்லாம் என்ன பண்றதுன்னா சப்திக்கின்றன. ஆக வண்டுகளையும் மயில்களையும் இந்த மேகங்களையும் போல இடம் விட்டு இடம் பெயர்ந்து போய் காரியம் ஆற்றாமல் இந்த குயில்கள்லாம் என்ன, குயில் சமூகம் என்ன பண்றதா, இருந்த இடத்திலேயே இருந்துண்டு அது சப்திக்கின்றனவாம், குயில்கள் கூவுகின்றனவாம். அந்த குயில் கூவுகிற அந்த அதையும் வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்தில் அல்வார். குயிலினம் கூவும் சோலை அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த எப்படி கூவுகிறதுன்னா, இந்த குயிலுடைய இந்த கூட்டம் ஒரு குயிலை பார்த்து இன்னொரு குயில் இங்க நீ வா, நீ தான் இங்க வாய அப்படின்ற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வாவான்னு அழைக்கிறார் போல கூப்பிடுகின்றன அப்படின்னு சொல்ற. கூவும் சோலை, அப்பேற்பட்ட சோலையை உடைய இந்த கேத்திரம் வந்திக்கிறார் அழுவர். இங்க வண்டுகள் முரல்கின்றன இங்க இருக்கிற சோலைகள்ல, மயிலிடம் அதே மாதிரி ஆளும் சொல்றார், நர்த்தனம் செய்கிறது சொன்னார். அதே மாதிரி மேகங்கள் மேலே வந்து அப்படியே அணைந்து நிற்கின்றனன்னு சொன்னார். குயிலினம் கூவுகின்றனன்னு சொன்னார், கூவுகிறது சொன்னார். இது சுபாவோக்தி அலங்காரம்னு சம்ஸ்கிருதத்துல அங்க என்ன இருக்கோ அந்த சுபாவத்தை அந்த இயற்கையை அப்படியே ஆழ்வார் வர்ணிக்கிறார். சுபாவோக்தி ரசௌசாவத் வஸ்து வர்ணனம்னு அலங்கார சாஸ்திரத்துல உள்ளது உள்ளபடி வஸ்துவை வர்ணிச்சா அது சுபாவோக்தி. அழ்வார் கண்ட காட்சி அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சோலையில தென்பட்ட அந்த காட்சியை அழகாக அழ்வார் வர்ணிச்சார். இந்த வண்டுன்னு சொல்றது, மயில்கள்னு சொல்றது, குயில்கள்னு சொல்றது, மேகம்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்தா இந்த மயிலையும் குயிலையும் இந்த வண்டுகளையும் சொல்றதுல தாத்பரியம் இருக்குமா அப்படின்னு தோன்றது. இந்த பாசுர வியாக்கியானத்துல நம் முன்னோர்கள் அடியேறிப்ப சொல்ல போற விஷயத்தை சொல்லாட்டாலும் வேற இடங்கள்ல அவ அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுனால இந்த பாட்டுக்கும் அது பொருந்தி இருக்குன்னு அடியன் அதை சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவாக ஆழ்வார்கள் வண்டாக சொல்லுவது ஏதோ வண்டுகளை பத்தி சொல்றதுல அவளுக்கு அபிப்பிராயம் இருக்காது. வண்டுன்னா அதுக்கு கால்கள் உண்டு, இந்த ஆறு கால்களோடு கூடியது வண்டு. அந்த ஆறு காரியம் செய்கிற சாத்விகாகிரேசரர்கள் மகான்கள் பிரம்மணோத்தமாள் அவளும் ஆறு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. ஷட்கர்ம நிரதாகன்னு சொல்லுவா. அவளுக்கு எப்பவுமே பகவத் விஷயம்தான் பொழுதுபோக்கு. பகவத் விஷயானுபவ நிரத்தர்களாக இருக்கிற மகனீயர்கள் அவள்லாம். சதா பகவானையே நினைச்சிருக்கிறது, பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பேசிட்டு. தொழிலனுக்கு தொல்லை மால்தன் நாமமேத்த, பொழுதனுக்கு மத்ததுவே போதும்னு திருமழிஷியாழ்வார் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட நிலை அடைந்தவர்கள் அத்தனை பேரும். ஆனபடினால இங்க வண்டுன்னு சொன்னதுனால ஏதோ வண்டுகள் ரீங்காரம் விடுகின்றன சேலத்துல இருக்கிற உத்தியானவனத்துல அப்படின்னு நாம் அந்த அர்த்தத்தை மாத்திரம் வச்சுக்கூடாது. ஏன்னா வண்டுக்கு சம்ஸ்கிருதத்துல மதுவிரதம்னு ஒரு பேர் இருக்கு. மதுவிரதம்னா தேனை தவிர வேறொன்றையும் அது உட்கொள்ளாது, சாப்பிடாது, வருகாது. ஆக வண்டு எப்படி மது விரதம் என்று அழைக்கப்படுகிறதோ அதே மாதிரி உணங்கணிந்திருக்கும் அடியவர் தங்கள் உள்ளத்துள் ஊறிய தேனைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்போ அந்த உள்ளமானது கனிந்த உள்ளத்தோட பாகவதோத்தமால பார்த்தா ஆஹா இவாள்லாம் பாகவதோத்தமாள், இவாளுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் ஆத்தணும் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடியவாள். ஒரு பாகவதனை பார்த்து 100 பாகவதன், அதாவது ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்து 100 ஸ்ரீவைஷ்ணவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம், ஒரு சூழ்நிலை. ஆகவே எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு அழுவார் சொன்ன மாதிரியும், தேனை நன்பாலை கண்ணலை அமுதைன்னு பல இடங்கள்ல அழுவார். தேனாக எதை சொல்றாருன்னா பகவத் விஷயத்தை சொல்றார், பகவான சொல்றார், பகவத் விஷயத்தை சொல்றார். ஆக தேன் மாதிரி இனிக்கக்கூடிய அந்த பகவத் எம்பெருமான், அந்த தேன் மாதிரி இனிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த விஷயம் அதிலேயே நாட்டம் கொண்டு இவா இருக்கிறபடினால மது விரதம் என்ற அழைக்கப்படுகிற வண்டு மாதிரி இவாள் மகான்கள்லாம் இருக்கா. தபாக மிருதஸ்யந்தி நீ பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மது விரதோ நெக்ஷுரகம் ஹி வீட்சதே அப்படின்னு ஆளவந்தார். ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிச்ச மாதிரி தாமரை பூவில் இருக்கக்கூடியதான அந்த தேனைதானே வண்டுகள் விரும்பும், மற்ற விஷயத்தை கண்ணெடுத்து பார்க்காதே. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை தவிர வேறு விஷயங்களில் கண்ணெடுத்து பார்க்காத ஒரு நிலையில வண்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நிறைய பேர் இருக்கா அப்படின்றத தெரிவிப்பதில் நோக்காக இருக்கு அழுவாருடைய நோக்கம். வரிவண்டு பேதனவென்று இசைபாடும் அழுவார் சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும், வண்டினங்கள் தாமரங்கள் இசைபாடும் இன்னொரு இடத்துல. இப்படி எப்ப பார்த்தாலும் முரல்வது என்பதானது வண்டுகளுடைய கிருத்தியம், அந்த மாதிரி சப்திச்சுட்டே இருக்கும். அது அந்த வண்டுகள் சப்திக்கிற மாதிரி மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி மச்சித்தாக அர்ஜுனா, என் விஷயத்தில் அப்படியே சித்தத்தை மனதை வைத்தவர்கள், என் விஷயத்தில் அப்படியே பிராணனை வைத்தவர்கள், என்னையே சதா அவ நினைச்சுட்டு இருப்பா, என்னை பத்தியே பேசிட்டு இருப்பா அப்படின்னு அந்த பாகவதாருடைய பெருமையை, அந்த விஷ்ணு பக்தனுடைய பெருமையை கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே எம்பெருமானை சொல்லி பாடுவதே பொதுபோக்காக கொண்டிருக்கிற அந்த மகான்கள் இங்கே வண்டுகளாக பேசப்படுகிறார்கள். யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த திருவாய்மொழியே பாடி கழிப்பவர்கள் அப்பேற்பட்ட அந்த பாகவதர்கள் இங்கே வண்டுகளாக. அருகால் வரி வண்டிகள் ஆயிர நாமம் சொல்லி சிறுகாரை பாடும் அப்படின்னு அழுவா சொன்ன மாதிரி திருமாலிருஞ்சோலையை வர்ணிக்கிச்ச அந்த எம்பெருமானை சேவிச்ச உடனேயே வண்டுகள்லாம் அவன் விஷயமான அந்த சகஸ்ரநாமத்தை சொல்லி கார்த்தால வேள்ள ரீங்காரம் அடிகின்றன சொல்றார். அங்கு உள்ள அர்த்தம் பாகவதோத்தமாள் சஹஸ்ரநாம பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எம்பெருமானையே சேவிச்சுட்டு இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்றது உள்ள அர்த்தம். அதே மாதிரி எல்லியம் போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி அப்படின்ற அழுவார் இன்னொரு இடத்துல. இந்த மாதிரி அந்த எம்பெருமான் விஷயமாக அழுவார் பாசுரம் விடுகிற சமயங்கள்லாம் பெரியாழ்வார் போன்றவர்கள் அந்த வண்டுன்னு அவ வந்து வண்டினத்தை அவ சொல்றாள்ன்னா உள்ள அர்த்தமாக சொல்றான்னு நாம் அர்த்தம் வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, வண்டுக்கு சம்ஸ்கிருதத்துல மது விரதம்ன்ற பேர் மாதிரி சஞ்சரீகம்னு ஒரு பேர் இருக்கு. சஞ்சரீகம்னா இந்த வண்டுகள் என்ன பண்ணும், ஒரே இடத்துல தங்கி இருக்காது, அப்படியே சஞ்சரிச்சுட்டே இருக்கும். தேன் இருக்கும் இடம் எங்கும் அப்படியே பறந்து பிரியக்கூடிய அந்த சுபாவம் வண்டுகளுக்கு உண்டு. அதே மாதிரி கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லையன் அப்படின்னு அழுவார் சொன்ன மாதிரி, திருக்கண்டியூர், திருவரங்கம், திருமையம், திருக்கட்சி, திருப்பேர், திருமல்லை அப்படின்னு திவ்யதேசங்கள் தோறும் நாட்டம் கொண்டு அந்த எம்பெருமான் விஷயத்துல அந்த பக்தியோட அந்த அபினிவேசத்தோட இருக்கக்கூடிய மகான்கள். அதான் என்ன பண்ற, எண்டிசையும் பேர்த்தகரம் நான்குறையான் பேரோதி பேதைகள் தீர்த்தகரர் ஆமின் பிரிந்துன்னு முதத்தாழ்வார் அருளி செஞ்சபடி அந்த எம்பெருமான் நான்கு திருக்கரங்களோடு கூடின அந்த எம்பெருமானை பற்றியே சதா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான்கள், கொங்கும் குழந்தையும் கோட்டியூரும் பேரும்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி சதா அந்த திவிதேசத்தினுடைய ஸ்மரணத்தோட எங்கு பார்த்தால் அப்படியே தெரிஞ்சு ஒவ்வொரு பதியாக தெரிஞ்சு அவ சங்கரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மகான்கள் ஆழ்வார்கள் மாதிரி இருக்கக்கூடியவாள். அப்பேற்பட்டவாள்னா இங்க வண்டுகள்னு பேசப்படுறாள். அதையும் நான் மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி சுவாமி நம்மாழ்வார் திருவாயிரம் மொழியில சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னாவெனாவென வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே அப்படின்னு ஒரு பாசுரம் சாதிக்கிறார். சொன்னா உங்களுக்கு எல்லாம் விரோதம் தான் ஏற்படும் என் பேர்ல, இருந்தாலும் மக்களே நான் சொல்றேன் அப்படின்னு உபதேசம் பண்றார் நம்மாழ்வார். நம்மை பார்த்து சொன்னால் விரோதம் வரலாம் ஆகிலும் சொல்லுவன் கேட்கணும், சொல்ல வேண்டியது என் காரியம் நான் சொல்றேன். என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், நான் வாய் திறந்து ஒரு வாழ்த்து சொல்றேன்னா அது எம்பெருமான் விஷயமா தான் பேசுவேன் தவிர மனிதர்களை ஸ்தோத்திரம் பண்றது நரஸ்துதின்னு எனக்கு கிடையாது. நான் அப்பேற்பட்ட கவிதையே ஒரு மனிதன் விஷயமாக கவி பாடமாட்டேன். தென்னா தெனாதென வண்டு முரல் திருவேங்கடத்து, தெனா தெனா தெனா தெனான்னு எப்ப பார்த்தாலும் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிற வண்டுகள்லாம் சப்திச்சு கொண்டிருக்கிற திருமலை திருவேங்கடமுடையான் விஷயத்துல அந்த திருவேங்கடமுடையான என்னானை அந்த யானை மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடியவன், என் அப்பன் எனக்கு அவன் பிதாவாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் அவன் இருக்குச்ச அவனை பத்தி தான் நான் கவி பாடுவேன் அப்படி சொல்லச்ச இந்த திருப்பதி மலையில எங்க பார்த்தாலும் வண்டு முரல் திருவேங்கடத்துன்ற வண்டுகள்லாம் முரல்கின்றன. என்ன இங்க வண்டுகள் முரலும் சோலை மாதிரி நம்மாழ்வார் அந்த மாதிரி சொல்ற தொண்டைப்புரிய ஆழ்வார் இப்படி சொல்றதுக்கு காரணமே நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம் தான். காலத்தால் முற்பட்டவர் நம்மாழ்வார். ஆக அவர் இந்த மாதிரி திருப்பதி மலை மேல வண்டுகள்லாம் முரல்கின்றன என்ன மாமூலா வண்டுகள் முரல்வதை சொல்வதில் தாத்பரியம் இல்லை. அந்த ஷட்கர்ம நிரத்தாகான்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு காரியங்களை சதாதீராலே பிராமணோத்தமாள் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் இந்த ஆறு காரியங்களை பண்ணுபவர்கள் அறு தொழில் அந்தனர் அப்படின்னு ஆழ்வார். ஆறு காரியம் பண்றாள் படித்தல் படிப்பித்தல் இதனாலேயே படிக்கும்படி செய்தல் யாகம் செய்தல் யாகம் செய்யுமாறு செய்தல் தானம் கொடுத்தல் தானத்தை வாங்குதல் இந்த ஆறு காரியம் பிராமணாளுக்கு சாஸ்திரம் விதிக்கிறது. ஆக வண்டுகள் மாதிரியே இவ்வாறு இருக்கான்னு சொல்றது தாத்பரியம். அத்தனை அப்பேற்பட்ட பிராமணோத்தமாள் மகானுபாவாள் அவள்லாம் இங்க சஞ்சரிச்சுட்டு இருக்கா சப்திச்சுட்டு இருக்கா ஆகோஷிச்சுட்டு இருக்கான்னா வேத பாராயணமோ பிரபந்த பாராயணமோ சாஸ்திர சர்ச்சைகளோ இந்த திவ்ய தேசத்துல அவ பண்ணிட்டு இருக்கா. ஒரு திருமலை நம்பிகள் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் சஞ்சரித்த அந்த புண்ணிய பூமி அந்த திருமலை திவிதேசம். அதுக்கப்புறம் கூட ஆள வந்தார் ஆரம்பிச்சு எத்தனையோ பூர்வாச்சாரியால் சஞ்சரித்த இடம் அது. சுவாமி தேசிகன் எழுந்தொழின இடம் அதே மாதிரி தன்னாச்சாரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள் ஆச்சாரியால்தான் எழுதின இடம். அப்பேற்பட்ட அந்த வசத்தியான இந்த ஆச்சாரியாலய மனசுல வச்சுட்டுதான் அந்த பாவி வரும் வருங்காலத்தையும் மனசுல வச்சுட்டு கூட நம்மாழ்வார் பாடியிருக்கலாம். அல்லது அவர்காலத்து அவர் அந்த ஞானத்தை அவர் இந்த இடத்துக்கு எழுந்துள்ளாமலேயே தான் இருந்த இடத்துல யோகத்தை அந்த திசையில இருக்குச்சியே அங்க நடக்கிற காரியங்களை எல்லாம் அங்க யார் யார் இருக்காங்க கூட அவர் யோஜனை பண்ணி அது தெரிந்து கொண்டு அவர் ஞான திருஷ்டியாக தெரிஞ்சுன்னு சொல்லிருக்கலாம். ஆக அப்பேற்பட்ட மகான்கள்லாம் எழுந்து வருகின்ற அந்த மகான்களை அந்த வண்டுகள்ன்ற அந்த வார்த்தையினால சொல்ற மாதிரி இந்த பாசுரத்திலையும் அதே அர்த்தத்தை நாம் வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அடுத்து மயில் சொன்னார். இந்த மயில்கள்லாம் நர்த்தனம் ஆடுகின்றன. என்ன சந்தோஷ காலங்கள்ல தொகையை விரித்து கூட்டாடும் சுபாவம் மயிலுக்கு உண்டு. ஆச்சாரியர்களும் சிஷ்யால் கிட்டக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருத்தான, இவனுக்கு கட்டாயம் இந்த நல்ல விஷயத்தை சொல்லியே மறைத்து வச்சிருந்த நல்ல அர்த்த விசேஷங்களை எல்லாம் சிஷ்யாளுக்கு ஆச்சாரியால் உபதேசிப்பா. எப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷம் சிஷ்யன் பேர்ல வந்துருத்தான, மயில் மாதிரியே சந்தோஷ காலங்கள்ல எப்படி தோகையை விரிச்சு மயில் ஆடுமோ அந்த மாதிரி ஆச்சாரியாலே இருக்காளாம். அது மாத்திரம் இல்ல, மயில் என்ன பண்ணும், மேகத்தை பார்த்தா அப்படியே துள்ளும். ஆச்சாரியாலும் மேகமா இருக்கக்கூடிய வண்ணத்து உடைய முகில் வண்ணன் அந்த நீலமேக சியாமலன் அந்த எம்பெருமானே அவ மானசானுபவத்தால சாட்சாத்கரிச்ச உடனேயே ஆஹா கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் அப்படின்னு சொல்லி அந்த கார்முகில் போல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான நினைச்ச உடனே அவ துள்ளுகிறார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள். பொதுவா மயில் எங்க இருக்கோ அவருடைய நிழல் பட்ட உடனேயே இந்த நச்சு பூச்சிகள்லாம் அப்படியே நசிச்சு போயிடும். மயில் மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியால் இருக்காளே அவள் பேர்பட்டவன் எத்ராட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயத்தே நதத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹ. எந்த இடத்துல திருவஷ்டாட்சரத்தை எப்பவும் ஜபிச்சுட்டே இருக்கக்கூடிய மகான்கள் இருக்காளோ மகான்கள் சஞ்சரிக்கிறாளோ அந்த இடத்துல வியாதிக்கு இடம் இல்ல, வறட்சிக்கு இடம் இல்ல, திருட்டு பயம் இல்ல அப்படின்னு பிராச்சீன ஸ்லோகம் ஒண்ணு உண்டு. ஆனா அப்படின்னால மயில் மாதிரி இந்த ஆச்சாரியாள்லாம் இருக்கா. அது மாத்திரம் இல்ல, மகான்களுடைய அந்த கண் வட்டத்துல பகை பசி தீயன இவர்கள் எல்லாமே அப்படியே வேகமாக விடும். ஆக தீயனவெல்லாம் பாரி ஒழியும் அப்படின்ற நிலைமையில போயிடும். அதே மாதிரி மயிலை பார்த்து மயிலே மயிலே இறகு போடும்னா மயில் இறகு போடுமா? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மயில் தன்னை நிர்பந்தித்தவர்களுக்கே இறகு தரும். தன்னுடைய இறகத்தை அவ எடுத்துக்கிறாவது எடுத்துக்கிறதுக்கு அது சம்மதிக்கும். ஆச்சாரியாலும் பெரும்பாலும் அவளை யார் அனுவர்த்தி பண்றாளோ சிஷ்யாள் அவள் விஷயத்துல சந்தோஷத்தினுடைய மிகுதியினால அவளுக்கு அவ நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுவாள். ஆனபடினால்தான் அனுவர்த்தி பிரசன்ன ஆச்சாரியர்கள் கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர்கள்னு ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆச்சாரியால ரெண்டு விதமா சொல்றான். சிஷ்யன் எப்ப பார்த்தாலும் ஆச்சாரியின் பக்கத்திலேயே இருந்து அவர் அனுவர்த்தி பண்ணி அவருக்கு சுசுரூஷ பண்ணி அவருடைய முகோல்லாசத்தை முகமலர்ச்சியை பெற்றுண்டு அதை பார்த்து சந்தோஷத்தோடு ஆச்சாரியன் அவளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ற நிலைமை உண்டு. இப்படிப்பட்ட ஆச்சாரியால் அனுவர்த்தி பிரசன்ன ஆச்சாரியாள்வார். 18 தினம் நடந்து போய் திருக்கோட்டியூருக்கு போய் கோஷ்டிபுரத்துல உடையவர் திருக்கோட்டியூர் நம்பி கிட்ட ரகசியார்த்தங்களை எல்லாம் அவர் உபதேசமாக பெற்றார். ஆனா உடையவர் மாதிரி இருக்கக்கூடியவாள் அவ கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியாள். கிருப்பைதான் அவளுக்கு பிரதானம். திருப்பதி மலையில மாஷிகர் உடையவர் எழுந்தொழிந்த காலத்துல அந்த ராமானுஜ மடத்துக்கு தினந்தோறும் தயிர் வித்துன்னு ஒரு பொம்னாட்டி மாசம் முடிஞ்ச உடனே அதுக்கு பணம் தரத்துக்காக மரத்து சிப்பந்தி ஒருத்தர் கைங்கறி பண்றவர் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக வரைச்ச எனக்கு பணம் வேண்டாம், இந்த சாமியார் வந்து சுவாமி இருக்காரு உள்ள அவரை கூப்பிடுங்கோ அவர் வந்து ஒரு ஏதோ சீட் எழுதி கொடுத்தாருன்னா நரக நரகலோகத்துக்கே போக முடிய போகலாம் போக வேண்டாம நேரம் வந்து பெருமாள்கிட்ட சுவாமிகிட்டயே போயிடலாம அப்படின்னு சொல்றாங்களே அந்த சீட்டு ஒன்று எழுதி கொடுத்தாருன்னா எனக்கு போடும் பணம் வேண்டாம்னு சொன்னாராவோ. இந்த வார்த்தையை கேட்டுண்டே பாஷ்யகாரர் வந்தார். உடனே அவர் திருப்திக்காக அதே மாதிரி ஒரு காய் சீட்ல எழுதி கொடுத்தாருன்னு ராமானுஜருடைய சரித்திரத்தில் இருக்கு. ஆக கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர் அவர் பாஷ்யகாரர், அந்த மாதிரி இருக்கா ஆச்சாரியர். அதே மாதிரி இந்த பாசுரத்துல மேகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் திருவிருத்தம்ன்ற பிரபந்தத்துல போவான் வழி கொண்ட மேகங்களே அப்படின்னும், மேகங்களோ உரையீர் அப்படின்னும் சொன்ன இடங்கள்லாம் மேகமாக ஆழ்வார் சொன்னது யாரேன்னா ஆச்சாரியாலதான். பொதுவா மேகம் என்ன பண்ணும், கடல் நீரை முகந்து கொண்டு வந்து அப்படியே வருஷிக்கும். ஆச்சாரியாலும் ஸ்ருதி சாகராத் அப்படின்னும், திராவிட வேத சாகரம்னு சொன்ன நிலையில உபய வேத சாகர விஷயங்களை எல்லாம் சிஷ்யர்களுக்கு வருஷிப்பார்கள். மேகம் உப்பு தண்ணீரை ரொம்ப இனிப்பாக ஆக்கி வருஷிக்கும். ஆச்சாரியாலும் அப்படித்தான் வருஷிக்கிறார்கள் நல்ல விஷயங்களை சிஷ்யாளுக்கு. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூர் கடல் சொல் இவர் வா எனவாய் திருந்தினவாறே சர்வதா சர்வோபஜீவியமா போலே அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்ற. அதாவது மேகம் பருகின சமுத்திராம்பு போலே, மேகம் அப்படியே பருகின சமுத்திர ஜலம் மாதிரி இவ நம்மாழ்வார் போன்றவர்கள் நல்ல பல விஷயங்களை உபதேசம் பண்ணி போயிருக்கா. பொதுவா மேகம்ன்றது திங்கள் மும்மாறி பெய்யும். ஆச்சாரியாலும் மூணு விதமான அந்த மழைய கொடுக்கிற, ரகசியத்ரயம் ரகசியத்ரயசாரம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இதனுடைய அர்த்தங்கள், ஷட்டத்ரயம் பகவத்கீதை 18 அத்தியாயத்தை 6 6 6 பிரிக்கிற மூணு ஷட்கங்கள் சொல்லுவா ஷட்கத்ரயம். அதே விதமாக தத்துவஹித புருஷார்த்தம் அது மூணு. இந்த மாதிரி இன்னொரு மூணு, பரபக்தி பரஜான பரமபக்தி, இவைகளையெல்லாம் மும்மாறி மாதிரி ஆச்சாரியாளாகிய மேகம் நமக்கு கொடுக்கிறது. இந்த பாசுரத்துல குயில் சொல்றார் தொண்டர்புரியாழ்வார், போற்றியான் இறந்தேன் புன்னைமேல் உரை புங்குயில் கால் ஆழ்வார் சாதிச்ச மாதிரி, புன்னை குறுக்கத்தி நாழல் பொருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, இந்த குயில்கள் பொதுவா எங்க வசிக்கும்னா புன்னாக விருட்சம் அதாவது புன்ன மரத்துலதான் அது வசிக்கும். ஆஹா, புன்ன மரத்துல எப்பவும் வசிச்சுண்டு அது கூவிக்கொண்டிருக்கும். ஸ்ரீரங்க ராஜ கரணம்ரித சாகி காபியோ லக்ஷ்மியாஸ்வஹஸ்த கலித சிரவணாவதம்சம் புன்னாக தல்லஜம் அஜஸ்ர சஹஸ்ர கீதி சேகோத்த திவ்ய நிஜ சௌரபம் ஆமநாமஹா. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ரங்கநாத பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளும் தாயாரும் ரங்கநாதி தாயாரும் ஏகாந்தமாக இருக்கிற சமயத்துல ஸ்ரீரங்கமாக தெரிவிச்சபடி அத ஒரு ஸ்லோகமாக ஆக்கித்தரார் பட்டர் சுவாமி. ஸ்ரீரங்கராஜன் ரங்கநாத பெருமாள் அவர் பெருந்தேவி ரங்கநாயகி தாயாரோட இருந்த சமயத்துல தாயாருக்கு அந்த புன்ன மரத்தினுடைய அந்த பூவை தான் சூடிக்கணும் ஆசையா இருக்கான். அத குறிப்பால் தெரிவித்தாள் ரங்கநாயகி தாயார் பெருமாள்கிட்ட. உடனே ரங்கராஜன் என்ன பண்ணாராம், கர நம்ரித சாகி காவியாக தன் கையால அந்த கலை அப்படி அது கீழே அவ பறிச்சு தாயார் பறிச்சுக்கிற மாதிரி அந்த கலையை அப்படி கீழே இழுத்து விட்டாராம். லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கலித சிரவணாவதம்சம், உடனே மகாலட்சுமி ரங்கநாயகி தாயார் தன் கையால் அந்த பூவை பறிச்சுட்டாளாம். புன்னாக தல்லஜம், ஆஹா உயர்ந்த அந்த புன்னாக விருட்சம் அந்த புன்னை மரம், அந்த புன்ன மரம் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் அதுக்கு அழகாக அது ஜலம் சேர்த்திருக்காராம், ஜலம் சேர்த்திருக்கா அந்த மரத்துக்கு நன்னா வளர்றதுக்காக. பொதுவா மரங்களுக்கு ஜலம் சேர்ப்பா ஆனா இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தாயார் சன்னதி எதிர இருக்கக்கூடிய அந்த புன்ன மரத்துக்கு என்ன திருமா ஜலம், எந்த ஜலத்தை சேர்த்திருக்கா? அங்க உட்காந்து அந்த புன்ன மரத்தின் கீழே உட்காந்துதான் காலக்ஷேபம் பண்ணுவா. பெரியவாள்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிற இடம் அது, நல்ல விஷயங்கள்லாம் கேட்கிற இடம், திருவாய்மொழி பாராயணம் நடக்கிற இடம். ஆக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாராயணத்தை கேட்டு கேட்டு அந்த திருவாய்மொழி பாராயணமாகிய திருவாய்மொழியாகிய அந்த அமுத தீர்த்தத்தை இந்த புன்ன மரத்துக்கு அவ சேர்த்திருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த புன்ன மரத்தை நாம் வந்து சேவிப்போம் அப்படின்றார் பராசர பட்டர். அப்பேற்பட்ட புன்ன மரத்துலதான் குயில்கள் வசிக்கும். ஆக நம்முடைய பூர்வாச்சாரியால் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல புன்ன மரத்தின் கீழே இருந்து திருவாய்மொழியை சிந்தனை செஞ்சார்கள். ஆக வம்பவிழ் கோதை பொருட்டான்னு ஒரு பாசுரம் திருவாய்மொழியில, அந்த பாசுரத்தினுடைய கடைசி வரியாக தம் பிறப்பால் பயனென்னே சாது சனங்கள் இடையே அப்படின்னு வருது. இந்த பாசுரம் வியாக்கியானம் ஈடு வியாக்கியானத்துல திருப்புன்னை கீழே ஒருவர் இருக்கும் இடத்திலே நம் முதலிகள் பத்து பேர் கூட நெருங்கிக் கொண்டிருக்க செய்தே அப்படின்னு வியாக்கியானத்தில் இருக்கு. ஆக அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல புன்னமரத்தினுடைய கீழே ஒத்தர் இருக்க வேண்டிய இடத்துல பத்து பேரா அப்படியே நெருக்கி நின்றுருக்கலாம். நல்ல பல விஷயங்களை கேட்கணும்ன்ற ஆசையில அப்பேற்பட்ட அந்த புன்னமரத்தின் புன்னமரத்துல எப்படி குயில்கள் இருக்கின்றனவோ அந்த மாதிரி புன்னமரத்தின் கீழே நிழல்ல ஆச்சாரியால்லாம் இருந்தார். ஆக குயிலாக புன்னமரத்தின் கீழே புன்னமரத்தில் இருக்கிற குயிலாக மாமூல் குயில மாத்திரம் நாம் நினைச்சு கூடாது, ஆச்சாரியாரே குயில் இருக்கா. ஆக பொதுவாக குயில்கள் என்ன பண்ணும், மான் தளிர்கள்ல வாய் விற்கும். அந்த மான் தளிர் எப்படி இருக்கும், ஒரே துவர்ப்பா இருக்கும். ஆக வாய் துவர்த்து போயிடும். உடனே அந்த துவர்ப்பு போவதற்காக என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற பலாமரத்துக்கிட்ட போய் அந்த பலாப்பழ தேனை அந்த குயில்கள்லாம் பருக முயற்சி செய்யும். ஆக அந்த துவர்ப்பு போவதற்காக மாம் பொழில் தளிர் கோதிய மடக்குயில் வாயது துவர்ப்பு எய்த தீம் பலங்கனி தேனது நுகர் அப்படின்றார் திருமங்கையாழ்வார். அழகாக பெரிய திருமொழியில வர்ணிக்கிறார். ஆக அந்த மாதிரி குயில்களை போலவே நம் ஆச்சாரியால் முதல்ல சாமானிய சாஸ்திரங்களை வாசிப்பார், அதாவது தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், இந்த மாதிரி சாமானிய சாஸ்திரங்களை வாசிச்ச உடனே இதுல இந்த ஆத்தியாத்மிகமான அந்த பரதத்துவ நிர்ணயத்தை செய்யக்கூடிய அந்த சாரீரக சாஸ்திரத்தை நான் வாசிக்கலையே, அதான் அதான பிரதானமான சாஸ்திரம்னு அதன் பிறகு இந்த சாமானிய சாஸ்திரத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் ஏதோ முதல்ல அந்த மான் தளிரில் வாய வச்ச குயிலுக்கு ஒரு துவர்ப்பு ஏற்பட்டு அது பலாப்பழத்தினுடைய உள்ள இருக்க தேனை சாப்பிட ஆசைப்படுற மாதிரி பலாப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேதாந்த கிரந்தங்கள்ல அவள் அபிருச்சியை காமிப்பா. அத்தியாத்ம சாஸ்திரத்துல அவ பொது போக்குவா. அந்த மாதிரி இல்லை, அது மாத்திரம் இல்ல, குயில்களுக்கு சம்ஸ்கிருதத்துல பரபிருத்தகான்னு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பண்ணும், காக்கையின் கூட்டிலேயே அது கொண்டு விடப்பட்டு அதனாலே போஷிக்கப்பட்டு வளருவதுதான் இந்த குயில்கள்லாம். அதே மாதிரி இந்த ஆச்சாரியால் அத்தனை பேருமே அவளுக்கு ஆச்சாரியாலா யார் இருக்காளோ அவளால போஷிக்கப்பட்டு வளர்ந்து அந்த குருகுல அந்த பாரம்பரியத்தோட வரலாம். ஆக குயில்களை ஒத்து இருப்பவர்கள் ஆச்சாரியால். வசந்த காலே சம்பிராப்தே காக்கஹா காக்கஹா பிகஹா பிகஹான்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. வசந்த காலம் வரைச்சுதான் தெரியுமா எது காக்கா எது குயில்னு, அது குரலை வச்சு கண்டுபிடிக்கலாம், அது வரையும் தெரியாதுன்னு. அந்த மாதிரி ஆச்சாரியாலும் சமய விசேஷங்கள்ல கம்பீரமாக வாய்விட்டு அவ ஜம்மன் தன்னுடைய அபிப்பிராயத்தில அழகாக விஸ்தாரமாக அழகாக உபன்யாசம் பண்ணுவா. பொதுவா குயில் கூவுவது என்பது அது பஞ்சமம்னு சொல்லப்படுறது, பிகஹா கூஜதி பஞ்சமம்னு. குயில்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியால் வாய்விட்டு சொல்றது எதுன்னா பஞ்சம வேதம். ஒரு அஞ்சாவது வேதம் மாதிரி நல்ல பல விஷயங்களை எல்லாம் பேசும்போவர்கள் ஆச்சாரியாள். குயிலே என் வேங்கடவன் வரக்கூவாய், குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய், என் கடல் மன்னனை கூவு கரும் குயிலே என்ன அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிற மாதிரி, மணிவண்ணனை வரக்கூவாய் பூங்குயிலே அப்படி திருமங்கையாழ்வார் சாதிக்கிற மாதிரி, எம்பெருமானை கூவி அழைக்க வல்ல அந்த ஆச்சாரியாள் குயில் மாதிரி பேசப்படுகிறார்கள். ஆக இந்த தொண்டைப்புரியாழ்வாருடைய இந்த பாசுரத்துல சொன்ன அந்த வண்டு, அதே மாதிரி இந்த குயில், அதே மாதிரி மயில், இவை எல்லாமே மறைமுகமாக பகவதோத்தமான ஆச்சாரியால பேசும் வண்ணமாக இது இருக்குன்னு நாம் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில மேற்கொண்டு பாசுரத்தை நாம் பார்ப்போம். கொண்டல் மீகிதனவும் சோலை, இது ஆன உடனே அண்டகோன் அமரும் சோலை. இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னா, அந்த அண்டர்கோன் நித்திய சூரியருக்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன், அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான இடம் அண்டர்கோன் அமரும் சோலை. அவன் இங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை விடாமல் அவன் ரொம்ப ஆசையாக இங்க வந்து நித்தியவாசம் பண்ணிருக்கான். சர்வேஸ்வரனுக்கும் இந்த தேசம் புகலிடமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட சோலைகளோடு கூடிய சோலை அணி திருவரங்கம், இந்த திருவரங்கத்தை சோலைகளோடு கூடிய இந்த திருவரங்கத்தை திருவரங்கம் என்னாமிண்டர் வாய் திறந்து ஸ்ரீரங்கம்னு வாய் சொல்ல மாட்டேன்றாளே இந்த சம்சாரிகள். ஆக அந்த சர்வேஸ்வரன் நமக்காகத்தானே இந்த ஊர்ல வந்து அவன் சயனிச்சின்றிருக்கான். அவன் வாழ்கிற இந்த ஊரை வாயாலே சொல்லக்கூட விருப்பம் இல்லாத மூடர்கள் அவாதான் மிண்டர்னு. அவ இப்பேற்பட்டவா எதுக்கு சாப்பிடணும், இவா இவா சாப்பிடுற அந்த சாதத்தை அதை தவிர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா அவளுக்கு சாப்பாட்டை கொடுக்கறாருங்க அப்படின்றார். அவளுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்து சாப்பாடு இல்ல, பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமினே. அவ சாப்பிடறதுக்கு உட்காண்டாள்னா அந்த சாப்பாட்டை அப்படியே விலக்கி அத நாய்க்கு போடுங்க, அதாவது கொஞ்சம் நன்றியோட இருக்கும். ஆனபடினால இவாளுக்கு வந்து ஒண்ணும் கொடுக்காதுங்க, அப்பேற்பட்ட மூர்க்கர்கள் இவா அப்படின்னு சம்சாரிகளை அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் நினைக்காத சம்சாரிகள், ஸ்ரீரங்கம்னு வாய் திறந்து சொல்ல முடியாத இருக்கக்கூடிய இந்த சம்சாரிகள் இவாளை பார்த்து, இவாளுக்கு நீங்கள் வந்து நன்றி இல்லாத இந்த மூர்க்கர்கள் மேல் விழுந்து சாப்பிடும் இந்த சோத்தை அவர்கள் சாப்பிடாதபடி விலக்கி நீங்கள் அதை நாய்க்கு போடுங்கள்னு அப்படி பேசுறார் தொண்டைப்புரிய ஆழ்வார்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு, அந்த அரங்கநகரப்பன் கிட்ட அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த பக்தி, இதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. பெரியாழ்வார் கூட அப்பேற்பட்ட ஜனங்களை பூமி பாரங்கள்னு சொல்லிட்டார். ஆக அப்படி பூமி பாரம் மாதிரி இருக்கக்கூடியவாள் பகவத் சிந்தை இல்லாம இருக்கிறவாள்லாம் பூமி பாரங்கள். இது தன்னை கேட்டாகிலும் லஜ்ஜா பயங்கள் உண்டாய், பகவத் விஷயத்தில் நெஞ்சு புரிவர்களோ என்கிற நசையால் என்னும் நசையால் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல அந்த ஆமையின் முதுகத்திடையின்ற அந்த பாசுர வியாக்கியானத்துல சொன்ன மாதிரி, எம்பெருமான் அவன் உரையும் இடம் இதெல்லாம் நமக்கு உத்தேசியம் அப்படின்னு நாம் வந்து எப்பவும் நினைச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில நல்ல வார்த்தையை தொண்டைப்புரியாழ்வார் அருள் செஞ்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டைப்புரியாழ்வார் திருவடிகளே சரணம்.